எம்பாட்ட கேட்டா போதும் போதும் போதும். காதல் கொடி தன்னால் ஏறும் ஏறும் ஏறும். எம்பாட்ட கேட்டா போதும் போதும் போதும். காதல் கொடி தன்னால் ஏறும் ஏறும் ஏறும். கேட்டா போதும் போதும் போதும். காதல் கொடி தன்னால் ஏறும் ஏறும் ஏறும். காதலில்தானே சிறு இதயம் அடிக்கடி துடிக்கிறது துடிக்கிறது. கழுதைய போல அவனப்பு மனசில உதக்கிறது உதக்கிறது. காதலில்தானே சிறு இதயம் அடிக்கடி துடிக்கிறது. கழுதைய போல அவனப்பு மனசில உதக்கிறது. பார்த்து பார்த்து ஏக்கம் அடத்தீந்து போச்சு தூக்கம். ஐயோ பாவம். ஆசை என்ன தாக்கும் அது ஆடு ஒன்ன கேட்கும். கண்ணி பொண்ண எண்ணி எண்ணி கண்ணு மூட முடியல. காதலத்தா சொல்ல வந்த கால நெஞ்சு சரியில்லை. காலையில் கேக்குது பூவாடம் காதலன் பாடுற தேவாரம். மனசு எங்கெடுக்குது மல்லிய பூவாரம். எம்பாட்ட கேட்டா போதும் போதும் போதும். காதல் குடி தந்தால் ஏறும் ஏறும் ஏறும் ஏறும். மானே ஏனே மானே தேனே மாப்பிள்ள நான் தானே. எம்பாட்ட கேட்டா போதும் போதும் போதும். காதல் குடி தந்தால் ஏறும் ஏறும் ஏறும். ராகத்தை கேட்டா மயங்காத நாயகி எவளும் இல்ல எவளும் இல்ல. ராத்திரி நேரம் முடிக்காத காதலன் எவனும் இல்ல எவனும் இல்ல. ராகத்தை கேட்டா மயங்காத நாயகி எவளும் இல்ல. ராத்திரி நேரம் முடிக்காத காதலன் எவனும் இல்ல. ஏறும் காதல் வேகம் இறங்காத மோகம் தாகம். மேல மேல போகும் அடங்காத ஆசமேகம். பள்ளிக்கூட பாடம் ஏதும் எங்க காதில் ஏறலியே. கேட்டு பார்த்த கேள்வி ஞான காதல் பாடம் மாறலியே. மனசையும் கெடுத்தவர் வென்றானே மன்மதன் நேரில வந்தானே. வயசுல வாலிப வேதனை தந்தானே. எம்பாட்டு கேட்டா போதும் போதும் போதையா. காதல் கொடி தன்னால் ஏறும் ஏறும் ஏன் ஏறது. மாப்பிள்ள நான் தானே. எம்பாட்ட கேட்டா போதும் போதும். ஆமா காதல் கொடி தன்னால் ஏறும் ஏறும் ஏறும் ஏ